లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజ జుగ్మ రుగ్మ వ్యామోహత తదితరాని త్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో సదైక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. చేత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరాం. సర్వేభ్యః నమస్కారః. ரகுவீர கத்தியத்தருடைய இந்த உபன்யாசத்துல இன்னைக்கு நாமும் 22வது சூர்ணிகை பார்க்கலாம். இது அயோத்தியா காண்டத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த சூர்ணிகைகள்ல 2வது சூர்ணிகை. நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகரா. நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகரா அப்படின்னு இச்சூர்ணிக்கை. நிஷாதராஜ குகப்பெருமாளுடைய சௌஹிருத ஸ்நேக விசேஷத்தினாலே சூச்சித சூச்சிப்பிக்கப்பட்ட சௌசீல்ய அதி நீச்சை சக, அதாவது சௌசீல்ய குணத்தை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அதி நீச்சை சக நீரந்தீன சம்ஸ்லேஷ ரூபமான ஒரு சௌசீல்ய குணத்துக்கு சாகரா சமுத்திரமாக இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோக இந்த சூர்ணிகையினுடைய அர்த்தம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லயே சிறந்த குணம் எதுன்னு கேட்டால் அது சௌசீல்யம்ன்ற குணம்தான். அதனாலதான் பெரியவாள் வியாக்கியானத்துல சொல்லும்பொழுது சங்கேப ராமாயண வியாக்கியானத்திலேயே அபிநவ தேசிகனே வர்ணிக்கிறார். இத ஆரம்பத்திலே ராமாயண இத்திஹாசம் தொடங்குறப்பவே கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது குணம் அப்படின்னாலே சௌசீல்யம் தானா, அந்த குணக்கடல் யாருன்னா ராமன் தான் அப்படின்னு கம்பன் சொல்றா இல்லையா. குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வார் மகனோடு அறுவரானோம் நின்னோடு எழுவரானோம் அப்படின்னு குகனையும் விபீஷணனையும் சுக்ரீவனையும் சேர்த்துக் கொள்கிறார். மகதோ மந்தை சக நீரந்தீர சம்ஸ்லேஷ விசேஷா சௌசீல்யம்னு சௌசீல்ய குணத்துக்கு சுவாமி தேசிகன் கத்தியத்ரய பாஷ்யத்துல இந்த லட்சணத்தை சாதிக்கிறார். ரொம்ப உயர்ந்த இலத்தில் இருக்கக்கூடியவன் அத்தியந்தம் தாழ்ந்தவனா இருக்கக்கூடியவனோட ஒரு ஸ்னேக பாவத்தை வைத்துக் கொண்டால் அதற்கு பேரு சௌசீல்யம் அப்படின்னு ஒரு குணம். எங்க தெரியுது அப்படின்னா சூரியகுலத்தினுடைய அரச பட்டத்திற்கு உரிய ராமன் எங்க, வெறும் ஷரீர பலம், ஒரு வேடன் வாழ்வு, ஒரு பிறப்பா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ராமனுக்கு சமமா இல்ல, ஹீனமா தான் இருக்கு. அந்த குகன் எங்க? காளிதாசன் கேக்குறானே ரகுவம்சத்துல 2வது ஸ்லோகத்திலே கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதி. சூரிய வம்சம் எங்க பேர்பட்ட பெருமைகள் வாய்ந்தது சூரிய வம்சம். என்னுடைய அல்ப விஷயா புத்திகி எப்பேற்பட்டது, ரெண்டுத்துக்கும் ஒட்டவே ஒட்டாது. ஆனாலும் நான் அந்த ரகுவம்ச சரித்திரத்தை எழுத ஆசைப்படுறேன்றான் காளிதாசன். அது மாதிரி குகன் எங்க, ராமன் எங்க? ஆனாலும் வால்மீகி பகவான் சொல்லும்பொழுது ராமஸ்ய ஆத்ம சமசகா அப்படின்னு சொல்றாரு. ராமனுடைய ஆத்மாவுக்கு சமமான ஒரு நண்பன் யார் அப்படின்னால் குகன்தான். கங்கை கரை அதிபன், அன்பால் உயர்ந்த குகன் அப்படின்னு தமிழிலேயே சொல்லுவான். அந்த மாதிரி குகப்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை ராமாயணத்துல மற்றவர்களுக்கு கம்மிதான் அப்படின்றது தெரியுது. இது எப்படி தெரியுது அப்படின்னா, குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேனச்ச சீதையா அப்படின்னு பாலகாண்டத்திலே வருது. ஆரம்பத்திலே லக்ஷ்மணனோடு இருக்கும்பொழுதும் சரி, சீதையோடு இருக்கும்பொழுதும் சரி, ராமனுக்கு ஒரு இருப்பு இல்லை. ஆனால் குஹனோடு இருக்கும்பொழுதுதான் ஒரு இருப்பே ஏற்பட்டுதான் பெருமாளுக்கு. அந்த அளவுக்கு குஹனிடத்திலே ஒரு பிரீத்தியை வைத்துக் கொண்டிருந்தார். சௌசீல்யம்ன்ற ஒரு குணத்தை ராமனுக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா, அந்த குணம் நம் குகனோடு சேர்ந்து இருக்கும்போது நன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். குணவச்சப்தேன ஆவர்த்தியதே புனப்புனக அனுசந்தீயத்தை குணஹ தத்து சௌசீல்யம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண, ரகுவீர சத்தியத்தினுடைய பிராச்சீன வியாக்கியானம் பண்ணத்துல இது மாதிரியே பங்கு சேவிக்கிற பெரியவாள். தச்ச மகீயசோபி நிதாந்த ஹீனேஷு அனன்ய பிரயோஜனத்தையா நீரந்திரீன சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் இது உக்த லட்சணம் தத்வான் குணவான் ராமஹா அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு ராமன் குணன், குணவான், குணத்தோடு கூடியவன் அப்படின்றது எங்க தெரியுது அப்படின்னால், குகனோடு சேர்ந்து இருக்கும்பொழுது இந்த சௌசீல்ய குணமானது நன்றாக தெரிகிறது அப்படின்னு இந்த சூர்ணிகையினால சுவாமி ஜெயசிகன் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். நாம ராமாயண கதையில போவோம். இது பர்யந்தம் பார்க்கணும் இல்லையோ. நேற்று கூனி கைகையை எழுப்பி சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றா அப்படின்றது பர்யந்தம் பார்த்தோம். எவ்வளவுதான் சொன்னாலும் கைகேயிக்கு ராமனிடத்துல ராமோவா பரதோவா இவ ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான விசேஷத்தையும் நான் வந்து பார்க்கல, ரெண்டு பேரும் சமந்தான், இருந்தாலும் பரதனை காட்டிலும் எனக்கு ராமன் பிடிக்கும் அப்படின்னு கைகேயி சொல்ல முற்பட கூனிக்கு அதிகமாக கோபம் வருது. இப்படி பண்றாலே இது நியாயமா, இவளை எப்படி மாற்றி வைக்கிறது, அவருடைய எண்ணத்தை எப்படி மாற்றுறது அப்படின்ற விஷயத்த கூனி இங்க யோசிக்கிறான். கூனி யோசிச்சாலோ இல்லையோ தெரியல, தேவர்கள் எல்லாம் பிரம்மாவிடத்துல போய் பிரார்த்திக்கிறான். யோ என்ன சொன்னாலும் கைகேயி ஒத்துக்க மாட்டேன்றாலே இப்ப நடக்கணுமே, ராவண வதத்துக்காகத்தான் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார், ஆனால் தசரதன் இங்க அயோத்தியம் மன்னனாக்கிடுவான் போல இருக்கே, எங்களுடைய காரியம் நிறைவேறாதே, சத்ருமுகனே நீருதான் ஒரு வழி பண்ணணும்னு உடனே பிரம்மா சரஸ்வதி தேவியின் இடத்துல பிரார்த்திக்கிறார், நீ போய் அவருடைய நாக்கு நுனியில உட்கார்ந்து கொண்டு பேசு அப்படின்னு சொல்லி. ரெண்டு விஷயம் சொல்றான் இந்த இடத்துல. பவபூதி அற்புதமான ஒரு விஷயம் சொல்றான், வால்மீகி பகவான் ஒரு விஷயம் சொல்றார், சரஸ்வதி தேவி அவருடைய நாக்குல வந்து உட்கார்ந்து நீ பட்டத்து மகிழ்ச்சியாக நீ இருக்க முடியாது, ராஜ மாதா ராமனுடைய மாதா கௌசல்யன்னு ஆயிடும், சீதா பிராட்டி பட்டத்து மகிழ்ச்சியா ஆயிடுவா, அதுக்கப்புறம் இந்த அயோத்தி தேசத்துல எங்கேயாவது வெளியில கொஞ்சோண்டு ஒரு பிரதேசத்தை கொடுத்துட்டு அதுல போய் நீயும் உன்னுடைய மகனும் இருந்துக்குவோன்னு சொல்லிடுவா, உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீ வேலைக்காரியாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாளாம் கைகேயி. இது வால்மீகி பகவான். பரதன் பகபூதி ரொம்ப அற்புதமா சொல்றான். அவ கேக்குறாளாம், கூனி சீதைக்கு அப்பா யாரு? ஜனகன். உங்க அப்பா யாரு? கேகேயன். கேகேயனுக்கும் ஜனகனுக்கும் பல நாள் பகை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் அவ்வளவு ஆகாது. அதனாலதான் அவன் சொல்றான், ஜனகன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத கூட கேகேயனுக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் கேகேய மகாராஜாவுடைய பையன் யுதாஜித் வந்தான் கல்யாணத்துக்குன்னே சொல்றான். அப்படி கேகேய மகாராஜாவுக்கும் ஜனகனுக்கும் ஆகாது. நாளைக்கு ராமன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான்னா மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணுவானா? இல்ல அம்மா அப்பாவினுடைய சபத்னி மாதாவா இருக்கக்கூடிய உன்னுடைய தகப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணுவானான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருன்றான். கேகேயின பத்தி சொன்ன உடனே அப்பதான் அவ யோசிச்சே பார்க்கிறாளாம் கைகேயி. இது ரொம்ப சில விஷயங்கள் கவிகளுடைய கற்பனையில வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். அப்ப யோசிச்சு பார்க்கிறாளாம், சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க. உடனே நமக்கெல்லாம் கதை தெரியும், முன்னாடி சம்பகாசுர வரத வதத்துல வதம் பண்ணும்பொழுது ரெண்டு இதை கொடுத்தாலே அதுல நீ கேளு ரெண்டு வரம் கொடுத்தான் இல்லையா தசரதன், அந்த வரத்தை நீ கேளு. சரி வரத்தை கேட்கிறேன், என்ன வரங்க சொல்லு. இத மாதிரி கேளு, ஒரு வரத்தால ராமன் காட்டுக்கு போகணும், இன்னொரு வரத்தாலே பரதன் நாடாளணும் சொல்லு. சரி அப்படியே ஆட்டம், கண்டிப்பா பண்றேன் அப்படின்றார் தசரதன். ராஜ்யசபையிலிருந்து இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஓடி வரான். பெரியவா சொல்றா, முதல் நாள் ராத்திரி இந்த விஷயத்தை பிரஸ்தாபிச்சதே ராமன், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ அப்படின்ற விஷயத்தை பிரஸ்தாபிச்சதே கைகேயிதான்னே சொல்றான். எவ்வளவு நாளா நீங்களும் உட்கார்ந்து நிற்பிக்கும், குழந்தை வளர்ந்துட்டானா இல்லையா, கல்யாணம் ஆயிடுத்து, அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி அழகு பாக்கிறத விட்டுட்டு இன்னமும் நீங்க போயிட்டு இருக்கே ராஜ்யசபைக்கு அப்படின்னு சொல்லி கைகேயி தான் சொன்னாலாம். அத நான் நீ சொன்னதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஓடி வந்தாராம். ஓடி வந்து பார்த்தால் தம் மந்தம் தம் மன்மத சரீர் வித்தம் காமவேக வச்சானுகம் உவாச்ச பிருத்வி பாலம் கைகேயி தாருணம் வச்சா. வால்மீகி எழுதுறார், இந்த அளவுக்கு எழுதிருக்க வேண்டான்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். ஆனால் அப்படி அவ்வளவு ஒரு ஆசையோடு வந்தார் கைகேயின் இடத்துல சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆசையோடு வந்த தசரத சக்கரவர்த்தியை பார்த்து கைகேயி சொல்றா, ரெண்டு வரம் கொடுத்தனே அந்த ரெண்டு வரம் இப்ப தாங்கோல். ஏன் இப்ப அப்படி கேட்கற, நீ இப்ப கேக்கிறதுக்கு சந்தர்ப்பம் என்ன அமைஞ்சது? சரி சொல்றனே, தரேன், என்ன தரப்போற, என்ன கேட்க போறியோ கேளு, அதுக்காகவா படுத்துட்டு இருக்க, கேளு. கம்பன் சொல்றான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்காணம் நல்கி புண்ணிய நதிகள் ஆடி ஏழிரண்டாண்டில் வா என்று. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்காணம் நல்கி புண்ணிய நதிகள் ஆடி ஏழு இரண்டாண்டில் வா என்று. இது பின்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை, அப்படியே முதல்ல சொல்றேன். இவர் தசரத சக்கரவர்த்தி கேட்ட உடனேவே இவர் சொல்றா, ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என்சே உலகாழ்வது. முதல் வரம் என்னுடைய வரங்கள்ல முதல் வரம் என்னுடைய சேய் என் குழந்தை பரதன் நாட்ட ஆளணும், அவன் ராஜாவாகணும். சரி இரண்டாவது வரம், இதுல அவருக்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியல, ஏதோ இதை காட்டு இதுவே ஒரு பேராபத்து, இதை தாங்கிக்கிறார், தாங்கிண்டு இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆபத்து இரண்டாவது வரத்துல இருக்குன்றத முடிவு பண்ணி சரி முதல் வரம் முடிஞ்சது இரண்டாவது வரம் அப்படின்னு. சீதை கேள்வன் ஒன்றால் போய்வனம் ஆழ்வது என்று புகுன்று நின்றாள் தீயவை யாயினும் சிறந்த தீயாள். எப்படி வார்த்தை பாருங்க, கம்பனுடைய வார்த்தை. சீதை கேள்வன் ராமன் ஒன்று இன்னொரு வரத்தினால போய் வனம் ஆழ்வது, அதாவது இங்கேயே இருக்கூடாது வேலைக்காரனா, போய் இங்க இருந்து வெளியில போய் வனம் ஆழ்வதுன்னு சொன்னான். தீயவை ஆயினும் சிறந்த தீயாள். லோகத்துல கெட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையில டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா கெட்டவைகளுக்கெல்லாம் கெட்டவையா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் கைகேயி தான். தீயவை ஆயினும் சிறந்த சீத்தியால், லோகத்துல ரொம்ப பொல்லாத விஷம் ஒன்று இருக்குன்னா, விஷம் போன்ற வஸ்துக்கள் இருக்குன்னா, அந்த எல்லாத்துக்கும் பொல்லாதமான வஸ்து எதுனா அது கண்டிப்பாக கைகேயி தான் அப்படின்னு. இத கேட்ட உடனே மூர்ச்சியே ஆயிட்டார் சக்கரவர்த்தி. இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்கறதுக்கு எப்படி மனசு வந்தது? அஞ்சலிம் குருமி கைகேயி, உன்னை சேவிக்கிறேன், யாரையும் நான் இது பர்யந்தம் சேவிச்சதே கிடையாது, 60,000 வருஷத்துல உன்னை நான் சேவிக்கிறேன். எவரோ உனக்கு தப்பா உபதேசம் பண்ணியிருக்கா, நீ இப்படிப்பட்டவ கிடையாது, நீ நல்லவளாச்சே, யாரு உபதேசிச்சா? யாரும் உபதேசிக்கல எனக்கு தோன்றதுதான் நான் கேட்கறேன். சரி தசரத சக்கரவர்த்தியால ஒண்ணுமே பண்ண முடியல. போய் ராமனை அழிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி கைகேயி சொல்றார். போய் சுமந்திரர் போய் ராமனை அழிச்சுட்டு வர போறார். பெருமாள் பட்டாபிஷேகத்துக்கு அற்புதமா தயாரிருக்கான். தயாரா இருக்கும்போது சீதாதேவி பக்கத்துல இருக்கா. பவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞதோ வினீதவது, பவந்தே வரதம் வந்தி சேவிச்சுட்டே போறாராம். இவ்வளோ பெரியவர் சுமந்திரர், சேவிச்சுட்டே போறார் பட்டாபிஷேகத்துக்காக ராமன் ஆயிடுச்சுன்னு வரும்போது. ராமன் சொல்றார், அங்க எப்பேற்பட்ட சபையானது இருந்ததுன்னா, எப்பேற்பட்டவாள்லாம் இருந்தார்னா, என்னை அழிச்சுட்டு போறதுக்கு சுமந்திரர் வந்திருப்பார், சீதா பாத்துக்கோ அப்படின்னு. அப்போ இவர் எதையோ நினைச்சுட்டு இருக்கார், அவருக்கும் சுமந்திரருக்கும் விஷயம் தெரியல. சரி, பார்த்தால் ஏதோ நடக்கிறதுன்னு மட்டும் தெரியறது. சுமந்திரர் அழிச்சுட்டு போனால் கைகேயி அரண்மனைக்கு போறாராம் பெருமாள். கைகேயி அரண்மனைக்கு போகும்போது பார்த்தால், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை, இங்க சொல்ல ஆழி சூழ் உங்க அப்பா ரெண்டு சம்பகாசுர விரதத்துல ரெண்டு வரம் கொடுத்தார், ரெண்டு வரத்துல ஒரு வரத்தினால பரதன் நாட்டி ஆளனும், இன்னொரு வரத்தினால நீ காட்டுக்கு போனோம்னு சொன்னார், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படி. நீ வனம் வனம் போ, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்க வரும் தவமேற்கொண்டு. வால்மீகி சொல்ற, சப்த சப்தஜ வருஷாணி தண்டகாரண்யமாசிரிதா அபிஷேகமிதம் தியக்வா ஜடாசீர தரோபவ பரத கோசலபதே பிரசாஸ்து வசுதாம் இமாம். 14 வருஷங்கள் நீ காட்டுக்கு போ, பரதன் நாட்டை ஆளுவான், நாட்டை ஆளுவானா, தாராளமா ஆளட்டமே. அப்பா சொன்னா அப்பா சொன்னா நீ ஏன் சொல்ற, அப்பா சொன்னு சொல்லவே வேண்டாமே. மாற்று தாய் சென்று வனம் போகே என்றிட, ஏற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிராமான் என்று அழ, கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாலனை பாடிப்பற. எப்பேற்பட்ட விஷயம், அப்பா சொன்னா அப்பா சொன்னு சொல்ல வேண்டாமே. மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ. பெரியவாள் இதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணுவான் இந்த கம்பராமாயணத்துல. இந்த பாசுரம் சொல்லும்போது மன்னவன் பணியன்றால் நீயே சொல்ற, மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பேனோ, ஏன் திருப்பி திருப்பி இப்படியே சொல்ற, அது வாண்டாமே, ஏன் நீ சொன்னாலே போருமே, நீ சொன்னாலே நான் கேட்டுப்பேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் ஞான் பெற்ற செல்வம் என்றோ, என் பின்னவன் பரதன் என்ன செல்வத்தை எல்லாம் பெறப்போகிறானோ அதெல்லாம் நான் பெற்ற செல்வம். இப்ப பாருங்கோ, ராமன் காட்டுக்கு போறார், பரதன் நாட்டில் இல்ல, நந்தி கிராமத்தில் தான் இருக்கான், இருக்க போறான். ராமன் மர உறுதி தரிச்சுட்டு இருக்கார், பரதனும் மர உறுதி தரிச்சுட்டு இருக்கான். ராமனும் வனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டத்தையும் அனுபவிக்கிறார், பரதனும் அதே கட்டங்களை இங்க அனுபவிக்கிறான். அப்போ ராமன் தரையில தூங்குறார், இங்க பரதனும் தரையில தூங்குறான். என் பின்னவன் பெற்ற செல்வமெல்லாம் யான் பெற்ற செல்வம், அடியேன் பெற்றதென்றோ. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமாள் பிராட்டி லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கா. அங்கேருந்து கோசல இடத்துல விடைபெற்றுக் கொள்ள வரா. கோசலா சொல்றா, கோசலா தேசம் தனி தேசம், அயோத்தியா தேசம் தனி தேசம், உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டதுனால ரெண்டும் ஒரே தேசமாச்சு, அதனால நீ கோசலா தேசத்தை ஆண்டு கொண்டிரு, பரதன் அயோத்தியா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கட்டும், பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி போயிடும், ஏன் கஷ்டப்படுறேன், அதெல்லாம் தேசத்தை நம்மளே பிரிக்க முடியுமா, தப்பு அது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி. சரி, உடனே பார்க்கிறார், பார்த்த உடனே லக்ஷ்மணன் சொல்றான், இது என்ன நியாயம், இதெல்லாம் ஒரு நியாயமா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா, யாரா இருந்தா என்ன, குத்தி போடுறேன், உதச்சி போடுறேன், அப்பாவா இருந்தா மட்டும் என்ன, காலி நிமிஷனா இல்ல, அவரை எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு வந்துடுற, நீ கவலையப்படாதேன்றான். நரோச்சதே மமாப்பியே தத்து ஆரியோ யத் ராகவோ வனம் தியக்த்வா ராஜ்யஸ்ரீயம் கச்சேத் ஸ்ரீயா வாக்கியவசம் கதா. ஒரு பொம்னாட்டி பேச்ச கேட்டு ஆட்டம் ஆடுறாரு அப்பா, இதெல்லாம் நியாயமாயுது, நீங்க ஊன்னு சொல்லுங்க. அவேக்ஷமான கோதர்மம் ஜெஜேத் புத்திரம் அகாரணாத், என்ன காரணத்துக்காக புத்திரனை விடுறார், இதெல்லாம் ஒரு தர்மமா இல்ல நியாயமா? அவர் ஒரு ஜிதேந்திரியரா, அவர் இந்திரியத்துக்கு வசப்பட்டு அடிமையாய் ஸ்ரீ என்ன சொல்றாலோ அதை கேட்டு இருக்கார். இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றார் ராமன். லக்ஷ்மணனை கண்டிக்கிறார், இது மாதிரிலாம் பேசாதே தப்பு அப்படின்ற, இவ்வளவு பேசி பேசுறையே நியாயமா? கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவான், இது நாள் பர்யந்தம் பேசாதவாள்லாம் பேசுறான்னா இது விதியின் பிழை அப்படின்றான். நதியின் பிழை என்றுலாம் வரிசையா சொல்லிட்டு இவ்வளவு நாள் நாம் எதிர்பார்க்காதவாள்லாம் இதை பேசுறான்னா அப்ப இது விதியின் பிழை தானே அப்படின்னு. அம்மாவை பார்க்கிறா, அம்மா இடத்துல சொல்றா, நீ சொன்னது தப்பு. துவயா மயா சீதையா லக்ஷ்மணேன சுமித்ரயா பிதிருவாக்கே நியோக்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனா. நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், லக்ஷ்மணனா இருக்கட்டும், சுமித்ரி ஆகட்டும், சீதையா இருக்கட்டும், அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டே ஆகணும், இதுதான் ஏஷ தர்ம சனாதனான்ட்டான். பக்ஷயேயம் விஷமபி மத்தியேயம் அபிச்சாரணவே நியுக்தா குருணா பித்ரா நிருபேன சகிதேனச்ச. அப்பா சொன்னா நான் விஷத்தையும் குடிப்பேன், அப்பா சொன்னா நான் நடுக்கடல்லையும் விழுவேன், என்னவானா கேட்பேன், அப்பா என்ன செல்லக்குட்டியும் தடவி கொடுத்தாலும் சரி, நான் ராஜான்னு கட்டளை இட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். பெருமாளுடைய வாக்கே ஒரு அற்புதமான வாக்கு. இவ்வளவு தூரம் அழுத கௌசலியும் சரி லக்ஷ்மணனையும் சரி எல்லாரையும் பிராட்டியும் அவன் நான் வந்தே தீருவேன்றான், எல்லாரையும் சரிகட்டார், சரிகட்டி அழைச்சிட்டு போறது தயாரா இருக்கார். ஆண்டாள் சொல்றாரு, எப்பேற்பட்ட வாக்கு பெருமாளுடைய வாக்கு! அப்படி ஒரு மந்திரம் வச்சுட்டு இருக்கார் பெருமாள் திருமுக மண்டலத்துல, பொய்யும் ஆமுகில் போல் வண்ணா உன் தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாயமந்திரம் தான் கொலோ, நொய்யார் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம், செய்யதாமரை கண்ணினாய் எங்கள் சீற்றில் வந்து சிதையே சிதையேலோ. உன்முகம் மாயமந்திரம் தான் கொலோன்னு எப்பேற்பட்ட எப்பேற்பட்டவன், நீ பேசுறதை போய் கேட்காம இருக்க முடியுமா? சீதை எவ்வளவோ தொன்றை பார்க்கிற, சீதைக்கு நானும் வருவேன்ற, சீதை அடம்பிடிக்கிறார், நானும் வருவேன் அப்படி. அதுவும் எங்க அப்பா ஒரு வீரனை கொடுத்தாருன்னு நினைச்சிருந்தேன், எங்க அப்பா நினைச்சுப்பார் நாம ஒரு கோழை கொடுத்துருக்கோம் நினைச்சுப்பார், அது தேவையா உனக்குன்ற. உடனே சரி வாஸ்தவம் சொல்லிட்டு எல்லாரும் புறப்படுறா, லக்ஷ்மணனையும் அழைச்சிக்கிறார், சீதா தேவியும் அழைச்சிக்கிறார், வனத்துக்கு புறப்படுறார். எங்க பார்த்தாலும் ஊரே அழறது, ராஜ்யத்துல எல்லாரும் அழறா, இங்கேந்து கிளம்பி போறா, எவ்வளவோ விஷயம் நடுவுல எவ்வளவோ விஷயம் இருக்கு, கிளம்பி போறதெல்லாம் அது எல்லாத்தையும் சுமித்ர இடத்துல விடைபெற்றுக் கொள்கிறார். சுமித்ர சொல்றார், ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதா தயதா சுகம். அப்பா விட்டு போறதா நினைச்சுக்காத லக்ஷ்மணா, ராமன் தான் உங்க அப்பா, என்ன பிரிஞ்சு இருக்கே நினைச்சுக்காத, சீதை தான் உங்க அம்மா. அயோத்தியாம் அடவியும் வித்தி, அயோத்தியில போகத்தை அனுபவிக்கலாமே, இதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போறனே நினைக்கிறியா? அப்படி நினைக்காத, அயோத்தியா தான் அடவி தான் அயோத்தியா, காடு தான் அயோத்தியா. கச்சதா தயதா சுகம், சரி மகனே போயிட்டு வா அப்படின்னு மகனை வழி அனுப்பி வைக்கிறாளாம். அது எதுவும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே, இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யாதே இனி. அவிதாரா லக்ஷ்மண், ராமனை விட்டா வேற கதியே கிடையாது, தாயும் அவன்தான் தந்தையும் அவன்தான் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் எல்லாம் அவன்தானே, அவனை தவிர வேற எதுக்கு, வேற யாரு எனக்கு, ராமன் தான் எல்லாமே, லக்ஷ்மணும் கிளம்பி போயாச்சு, மொத்த பேரும் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போறது போனா தசரதன்கிட்ட வந்து விடை பெற்றுக் கொள்றதுக்காக வரான். தசரதன் புலம்புறான் புலம்புறான் குலசேகர ஆழ்வார் பத்து பாசுரங்கள் தசரதனுடைய புலம்பல் சொல்லியே அழகா பண்ணியிருக்கார் பத்து பாசுரங்கள். காளிதாசன் சொல்றான், சைசவேபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயசினாம் வார்த்தகே முனி விருத்தி நாம் யோகே நான் தே தனுத்யஜாம். அவள்லாம் சாதாரணமா விடமாட்டா, அதாவது நோய் வந்தோ மற்ற அதாவது ஆத்மஹத்தி பண்ணிக்கொண்டோ இல்ல யுத்தத்தினாலேயோ அவள்லாம் உயிரை விடமாட்டா, யோகேன அந்தே தனு தேஜாம், வயசாகி போயிடுத்து வயசானதனுடைய காரணத்தினால யோகத்தினாலேயே அவள் வந்து உயிரை விட்டுடுவா. ராமன் பிரிஞ்சு போயிட்டான், ராமன் பிரிஞ்சு போனதுனால யோகத்தினாலேயே உயிரை விடுற தயாரா இருக்கான். பிதரம் ரோச்சயாமாச தச ததா தசரதம் திருப்பம்னு, ஏன்னா அவன் அப்பாவை எதிர்பார்த்தான், இவன் பிள்ளையை எதிர்பார்த்தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா காரியத்தை நடத்தின் இருந்தான். அப்பேற்பட்டவன் போராளேன். இந்த மாளவிகாக்னி மித்திரத்துல காளிதாசன் சொல்றான், ஸ்திரீகள்ட்ட அதிகாரம் கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம்ன்றான். ஸ்திரீஷு கஷ்டோதிகாரம், அது எப்படின்னு சர்வே பால்யே வயசி எததே அப்படின்னு சொல்லிட்டு, பால்ய காலத்துல வாசிக்கிறா, யவன காலத்துல சம்பாதிப்பா, வார்த்தைக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய பொறுப்புகள் எல்லாம் பிள்ளைகளிடத்துல கொண்டு போய் விட்டுருவா, பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காதுன்னு. அபகிருத பர கல்ப கல்பத்தே விசிரமாய அஸ்மா கந்து பிரதி தினம் இயம் ஹிராசயந்தீம் பிரதிஷ்டாம் சேவாக்காரா பரிணத்திரபூத் ஸ்ரீசு கஷ்டோதிகா ஸ்ரீசு கஷ்டோதிகாரா. புருஷன்கிட்ட வேலை பார்க்கலாம், ஸ்திரீகள்கிட்ட அதிகாரம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம் நானும், ஆரக்ஷணம் கூட வெறுமை இருக்க மாட்டானு. அப்படி போய் நான் ஸ்திரீகள்கிட்ட போய் ஸ்திரீகிட்ட போய் நின்றுட்டனே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, அவள் வச்சது சத்தமா போயிடுச்சு, நான் இப்படி உன்னை பிரிஞ்சு நிக்கிறேனே அப்படின்னு. உன்னை பிரியறதுக்கான நேரம் எனக்கு வந்துருச்சேனா, ஏன்னா பித்துஷோகா சான்மாசிகா மாதுஷோகா சம்வத்சரா பாரியா துக்கம் புனர்பாரியா புத்திரசோகோ நிரந்தரா அப்படின்னு சொல்லிருக்கு ராமாயணத்திலே. எதுரா சோகம் அதிகமா விளைவிக்கும் அப்படின்னா, அப்பா போனாலோ அம்மா போனாலோ பாரியா போனாலோ அதிகமான சோகத்தை கொடுக்காது, புத்திரசோகம் தான் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போறார். தசரதன் இந்த பிரிவை தாங்க முடியாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். அது பர்யந்தம் நாம இன்னைக்கு பார்ப்போம் ராமாயண கதையில. நாளைக்கு மிச்சத ரகுவீரகத்தின் பிரகாரம் என்ன உபன்யாசமோ அதை பார்க்கலாம். தாசன்.